தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் மாவட்டம் தோட்டப்பாடி கிராமத்திலிருந்து தமிழர் மரபுவழி வேளாண் விவசாயி எழில் நடராஜன். இந்த ஃபோட்டோவில் விரலில் என்ன அப்படின்னா ஊசி தட்டான் அப்படின்ற ஒரு தட்டான் வந்து இந்த நெல் பயிரில் உக்காந்துருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டால் நீர் மிதப்பான் அப்படின்றது ஒரு நன்மை செய்கிற பூச்சியும், ஊசி தட்டான்ற நன்மை செய்கிற பூச்சியும் இங்கே பூச்சி கட்டுப்பாடு வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் அதை ட்ரை பண்ணேன், அது க்ளோஸ் அப்பாக தெரியல. நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.